நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். சந்தம் புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். ஆஹா நீதானே எந்தன் பொன்ப சந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். என் வாசல் ஹே வரவேற்கும் அந்நேரம், உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்டோரம். நீதானே எந்தன் பொன்ப சந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். பாடி வருமே தேவ குயில்கள் உன்னாடை ஹே மிதக்கின்ற பாலாடை, உன் காலை ஹே துளிப்பாட்டு நீரோடை. வெயில் நாடும் சுடுமென தேகம், கெடுமென ஜன்னல் திரையிடும் வேகம், இரு காதல் விழிகளில் வீசும் ஒளிகளில் திரையும் பௌர்ணமியாகும் சந்தோஷம். உன்னோடு கை வீசும் நாடும் நீதானே எந்தன் பொன்ப சந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். என் வாசல் ஹே வரவேற்கும் அந்நேரம், உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்ணோரம். முகவேர் வைத்துடியது போகும் வரையிலும் தென்றல் கவரிகள் வீசும் நெஞ்சோரம் தள்ளாடும் முத்தாரம். என் நாடும் நீதானே எந்தன் பொன்ப சந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளையும் சொந்தம். என் வாசல் ஹே வரவேற்கும் அந்நேரம், பொன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்ணோரம்.